சிந்து நதி செம்மீனே, கொங்கு தமிழ் செந்தேனே. சிந்து நதி செம்மீனே, கொங்கு தமிழ் செந்தேனே. தென்னங்கீற்றில் ராகம் தேடும் தெம்மாங்கே, தென்னங்கீற்றில் ராகம் தேடும் தெம்மாங்கே. கதை பேசும் கண்ணோடு கலங்காதே பெண்மானி, துணை நானே பொன்மானே. சிந்து நதி செம்மீனே, கொங்கு தமிழ் செந்தேனே. சிறகிலே தீண்டி கதைகள் நூறு கூறவா, பாசம் வைத்த பால் நிலாவை கையில் நானும் ஏந்தவா. மாமன் தோட்ட பூந்தேரே, மனதில் நீயும் ஏங்காதே. ஏக்கத்தோடு நீ போனா ஏழை நெஞ்சு தாங்காதே. நீயும் வாழத்தானே, நானும் வாழ்கிறேனே. வீசும் தென்றலே, பேசு தென்றலே. சிந்து நதி செம்மீனே, கொங்கு தமிழ் செந்தேனே. சிந்து நதி செம்மீனே, கொங்கு தமிழ் செந்தேனே. சாமி சாட்சியாக நானும் தந்த வாக்கு மாறுமா. நாணத்தோடு பூச்சூடி நாளும் எந்தன் பேர் பாடி, ஆடிப்பாடும் காத்தாடி மறந்ததென்ன தாடி. தேடி தேடித்தானே நானும் வாழ்கிறேனே. வீசும் தென்றலே, பேசு தென்றலே. சிந்து நதி செம்மீனே, கொங்கு தமிழ் செந்தேனே. சிந்து நதி செம்மீனே, கொங்கு தமிழ் செந்தேனே. தென்னங்கீற்றில் ராகம் தேடும் தெம்மாங்கே, தென்னங்கீற்றில் ராகம் தேடும் தெம்மாங்கே. கதை பேசும் கண்ணோடு கலங்காதே பெண்மானே, துணை நானே பொன்மானே. சிந்து நதி செம்மீனே, கொங்கு தமிழ் செந்தேனே.